இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. ஆமம்மம்மா வந்தர் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. இரு சொல்லும் பல உள்ளம் என பாராட்டும், அது போதும் என நாளும் அது தாளாட்டும். டும் டும் டும் டும் அம்மம் அம்மா வந்தர் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம் அம்மா வந்தது இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. மதிப்பேன் வீரர் வாழ்ந்திட என்று உழைப்பேன், எனக்குள் தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் அரசாட்சி. எனக்குள் தூங்காது மனசாட்சி, அதுதான் நான் நம்பும் அரசாட்சி. பாடும்போது தென்றல் நானே, ஓடும்போது கங்கை நானே, துள்ளி துள்ளி ஆடும் சின்ன பிள்ளையும் நானே. நியாயம் போல கோவில் இல்லை, தர்மம் போல தெய்வம் இல்லை, தியாகம் போல செல்வம் இங்கு வேறதும் இல்லை. இது கால கல்வி கூடத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என பாடச் செய்யும் வேதங்கள். அம்மம் அம்மா வந்தார் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. இது சொல்லும் பல உள்ளும் என்னை பாராட்டும், அது போதும் என்னை நாளும் அது காலாட்டும். டும் டும் டும் டும் அம்மம்மா வந்தது இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. வந்தறிங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி.